come. Hey, you know me? I am King of Kings. Hey, you know me? I am King of Kings. Now, kuttu kuttu melam, tattu tattu thaanam, tottu tottu mogam, thondrugindra kaalam. இவளது இடையது துவழுது துடிக்குது வளையுது நெழியுது ஏன் இது ஒரு வகை அபிநயம். இவனது இசையது இனியது புதியது இழுக்குது மயக்குது ஏன் இது இளமையின் அறிமுகமோ. வண்ண வண்ண பூவே வட்ட வெண்ணிலாவே என்ன என்ன இன்னும் என்ன என்ன இன்பம் கொட்டு கொட்டு தட்டு தாளம் தொட்டு தொட்டு மோகம் தோன்றுகின்ற காலம். அழகிய மொழி வழி எழுதிய அழகிய கவிதைகள் தேன் அது இதயத்தின் உணர்ச்சிகளோ. தத்தி தத்தி தாவும் தொத்தி தொத்தி தோழில் கொஞ்சும் இந்த நாளில் கொட்டு கொட்டு தட்டு தட்டு தாரம் தொட்டு தொட்டு தோன்றுகின்ற காலம். Thank you.